மல்லிகை முல்லை பொன்மொழி பிள்ளை அன்பு போல் எல்லை உன்னை போல் இல்லை பொன்வண்ணரதம் ஏறி இம்மண்ணில் எங்கும் ஓடி பொன்வண்ணரதம் ஏறி இம்மண்ணில் எங்கும் ஓடி நல் அன்பு துணை தேடி நான் தருவி மல்லிகை மல்லை பொன்மொழி பிள்ளை சுடராக என்னாலும் தமிழ் வாணி ஜொலித்தாள் சூடி கொடுத்தாள் பாவை படித்தாள் சுடராக என்னாலும் தமிழ் வாணி ஜொலித்தாள் கோவை ஆண்டாய் தமிழை ஆண்டாள் கோவை ஆண்டாய் தமிழை ஆண்டாள் கோபாலம் இல்லாமல் கன்னித்தமிழ்ேறி மை கண்ணன் அவையாதி தன் காதல் மன தூரி மாலையிட்டான் உன்னை போயில்லை பொன்வண்ண